மின்னது மின்னது மின்னது ஒத்தக்கால் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கால் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலாம் வெள்ள வேட்டி வரைஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெய் சாண்டி பந்தயம் தாண்டி வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரைஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெய் சாண்டி பந்தயம் தாண்டி சின்ன சிட்டு சிக்கிட்டு பாவம் கவிக்குது கோவம் பிறக்குது பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலா அரசாணி அல்லியம்மா அர்ஜுனன் மேல் ஆத்திரம்மா ஆண்வாட வேண்டான ஆசையும் விடுமா அரசாணி அல்லியம்மா அர்ஜுனன் மேல் ஆத்திரம்மா ஆண்வாட வேண்டான ஆசையும் விடுமா இந்த புள்ளே நெஞ்சிக்குள்ள நேசம் இருக்குது நேரம் கடத்துது பல்லாக்கு போல் உள்ளா ரெண்டோ தள்ளாடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முக்குத்தி மின்னுது மின்னுது ஒட்டக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலா அட போய் காது குருதையிலே ஊர்கோலா